மலையே அஞ்சாமலையே உனையே எண்ணி வாழ்வே துணிவே மலை நினைவே கிரிவலம் வந்தேன் முழு நிலவினில் வாழ்வில் முழு பயனடைந்தேன் அண்ணாமலையே அஞ்சாமலையே ஜோதி ரூபமான நீ என் நெஞ்சின் ஒளி விளக்கே பாதிபாகமான உமையும் வளமே தருவாடே நினைத்தவுடனே நிம்மதி தருவாய் அடிமுடியில்லாருணையே நினைத்து நினைத்து தினம் தொழுதேன் வருவாய் வருணா பொழிவாய் நின்னருளே அண்ணாமலையே அஞ்சாமலையே எங்கும் ஒலிக்கும் நமச்சிவாயம் எதிலும் ஒலிக்கும் நமச்சிவாயம் அம்பலத்தில் ஆடும் ஈசன் ஜதியில் ஒலிக்கும் நமச்சிவாயம் ஐம்பெழுத்தான மந்திரமே ஐம்பெரும் சக்திகள் அடங்கிடுமே ஆயிரம் மலை இருந்தாலும் அண்ணாமலை போல் வருமா ஆயிரம் தலம் சேர்ந்தாலும் கருணையீடாகுமா ஒரு முறை போய் வந்த பின்னும் காந்தம் போல் இழுக்குதே மலையடி எந்த தாய்மடியே வந்தே மீண்டும் உந்தன் இடம் தேடியே அண்ணாமலையே அஞ்சாமலையே உனையே எண்ணி வாழ்வே துணிவே மலை நினைவே கிரிவலம் வந்தேன் முழு நிலவினில் வாழ்வில் முழு பயனடைந்தேன் அண்ணாமலையே அஞ்சாமலையே.